శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది భారద్వాజ కులాబ్ధి శీత కిరణ శ్రీ శ్రీనివాసాద్ గురోః లబ్ధ శ్రీధర చక్రలాంఛన విధిం రంగేంద్ర యోగీశ్వరే విన్యస్తాత్మభరం తదీయ కరుణా సంప్రాప్త సజ్ఞానకం వందే శాంతిదమాదియుక్తమనకం శ్రీమాధవార్యం గురుం శ్రీశైలవంశనిజతాతండసింహసూరే పాదాంబుజ ప్రణయినం తదవాప్తమంత్రం శ్రీమంద్రసింహ గురువర్య కృపాత్తబోధం శ్రీదేవనాథ గురుమాత్మ గుణాఢ్యమీడే. అడేనుకు ఒక భాగ్యం కడచిరుకు. ரகசிய ரக்ஷைன்றதாக சுவாமி தேசிகன் அத்தமாக ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அது ரகசிய ரக்ஷான் நிறைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்களுக்கு பேர். அது அதுல இந்த ரகசிய ரக்ஷையில முதல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம்ன்றதாக நிறைய அதிகாரங்கள் இருக்கு. அதுல தித்திய அதிகாரத்துல இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தை அனுகிரகிக்கிறார். ஸ்தோத்திர ரத்னம்ன்ற பேர்ல இருந்தே நம்மளுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் அப்படின்றதாக தெரியறது. மேலிருந்த வாரியா சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தரச்சியே ரொம்ப சுலபமா நுற்று பண்ணக்கூடியதாகவும், அப்படியே பார்த்தாலே கொஞ்சம் திராட்சா பாக்கம் என்றும் நாரிக்கேளை பாக்கம்னு சொல்லுவா, அல்ல திராட்சா பாக்கம் மாதிரியாகவும், ஒரு தடவை சொன்னாலே கொஞ்சம் அர்த்தம் புரியுற மாதிரியாகவும், அதுல ஸ்ரத்த ஏற்படுற மாதிரியாகவும் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. வாய் முகுந்த மாலையும் எல்லாருக்கும் டக்குன்னு பிடிச்சு போயிடும். அதுவாய் பிராச்சீன ராமானுஜருக்கு முன்ன இருந்த ஸ்தோத்திர சாகித்யம், ராமானுஜருக்கு அப்புறம் ஏற்பட்ட ஸ்தோத்திர சாகித்யம் அப்படின்னு நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுட்டோம்னா, இதெல்லாம் பாஷ்யக்காரருக்கு முன்னையே இருந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள். அற்புதமான ஸ்தோத்திரம்ன்றது மட்டும் இல்லாம இதுதான் முதல் முதல் ஸ்தோத்திரமே அப்படின்னு சொல்லலாம். புராணாதிகள்லயும் இதிகாசாதிகள்லயும் இருக்கிற ஸ்தோத்திரங்களுக்கு அப்புறம் ஒரு ஆச்சாரியரால, மகர்ஷிகள் இல்லாம ஒரு ஆச்சாரியரால் அனுகிரகிக்கப்பட்ட ஒரு முதல் ஸ்தோத்திர கிரந்தம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்தோத்திர ரத்னம் தான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, மத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்லாம் கூட இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறா. இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லுங்க, ஸ்தோத்திர ரத்னம் சொல்லுங்க கேட்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அது சாங்கராளா இருக்கட்டும், அது மத்வாளா இருக்கட்டும், அது வல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருக்கட்டும், சைத்தன்ய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருக்கட்டும், இஸ்கானா இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறா. அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நம்மளும் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறவா எல்லாரும் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு சகஜமான பிரவிற்த்தி தான். அதுல சுவாமி தேசிகனுடைய பாஷ்யம் அவதரிச்சிருக்கிறதுனால அதோட சேர்ந்து வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது இன்னும் விசேஷம். அது எனக்கு அத ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதை சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால நீங்கள்லாமும் அத ரொம்ப ஸ்ரத்தையா கேட்டு, இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது மட்டும் இல்லாம, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கவே இருக்கு, அது தவிரவும் நம்ம ஒரு பிரகரணங்களையும் நல்லா புரிஞ்சுட்டு போகணும். என்னென்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானத்துல என்னென்ன விஷயமெல்லாம் அனுகிரகிச்சிருக்கார், என்னெல்லாம் பிரமாணங்களுக்கு ஆக்கரங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கார், அதாவது ஒரு ஒரு 9 மாச கோர்ஸோ இல்ல 6 மாச கோர்ஸ்லயோ நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும்னா நிறைய தெரியும். ஸ்பேன் ஆஃப் டைம் இஸ் வாஸ்ட், நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதனால நல்ல அவகாசம் கிடைச்சிருக்கு. 1 hour அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு காலகண்டம். 1 hourன்றது சாதாரணமா பார்க்க போறா 1 hournaக்க நம்ம யூட்டிலைஸ் பண்றதை பொறுத்து டக்குன்னு போயிடும் 1 hourன்றது. ஆனா நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம்னா இட்ஸ் எ வெரி ஹியூஜ் டைம். அடே வந்து முதல்ல ஸ்தோத்திரங்களை அதுக்கு தனியன் ஸ்லோகங்கள்னு இருக்கு, அந்த அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு சாதாரணமான அர்த்தங்களை சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஸ்தோத்திர ரத்னத்துக்குள்ள போலாம். அதுலயும் பாஷ்யத்துக்கு மங்கள ஸ்லோகங்கள்லாம் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சா இருக்கு. அதெல்லாம இன்னைக்கு உபோத்காத மாதிரியாக இன்னைக்கு முடிச்சுட்டு முதல் ஸ்லோகத்தை அப்படி வாசி சாதாரணமான அர்த்தம் சொல்லிட்டாக்க அப்புறம் பாஷ்யத்துக்கு அடுத்த கிளாஸ்ல போலாம் அப்படின்றதாக அடையனுடைய பிளானிங். ஸ்வாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரயந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்த்ரஸ்தம் வந்தே யாமுனாஸ்வயம். முதல்ல யாமுனாச்சாரியருக்கு ஒரு பிரணாமத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இங்கேருந்து ஏறுமுகமாக இங்கேருந்து நாசமுனிகளுக்கு அப்புறம் நம்ம தண்ட சமர்ப்பிக்கிறோம். முதல்ல யமுனாச்சாரியரை தண்ட சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு கர்த்தா அவர். சுவாதயம் இக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹா தம் வந்தே யமுனாக்வயம் என்பதாக பதச்சேதம் பண்ணணும். சுவாதயன் அப்படின்னு இக சத்ரு பிரத்யாந்தமான சப்தம்னு சொல்லுவா. சுவாதயன் அப்படி இன்னு வருது பாருங்க, குருவன் கிரீடன் அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து இன்னு வரும். சில சமயத்துல ரமமானஹா ஸ்வரமானஹா அப்படின்னு சாணச் பிரத்யம் வரும். இது ரெண்டுத்துக்கும் சத்ரு சாணச்சுன்னு பிரத்யங்கள் சொல்லுவா. இதெல்லாம் கேட்கிறவாளுக்கு எத்தனை பேர்ல வந்து ஓரளவுக்கு சம்ஸ்கிருதத்துல ருச்சி இருக்குன்னு எல்லாம் தெரியாது. இருந்தாலும் அப்படி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போறேன். அவாவாளுடைய யோகியத்தைக்கு அனுகுணமா அதை கிரகிச்சுக்க வேண்டியது. இல்லைன்னா ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிரகிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால முதல்லயே வந்து நம்ம சொல்றது நம்மளுக்கு புரியலையே அப்படின்ற பாவனையோட யாருமே இருக்க வேண்டாம். எல்லா விஷயமும் புரிய போறோம் கிராஜுவலா. எது ஒண்ணு புரியலன்னு இருக்கோ அதையும் அடையன் புரியுற மாதிரியான ஒரு சன்னிவேசத்தை அப்பப்ப கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால அது ஒரு நாள்ல ஒரு நாள் அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சுவாதயன் அப்படின்னாக்க அனுபவித்து கொண்டு சுவாதுன்றோம் பாருங்க. சுவாதுன்னா ஒரு டேஸ்ட், அது அந்த ரொம்ப ஸ்வீட், அதையும் நம்ம சுவாது அப்படின்னு சொல்றோம். சுவாது புங்கே வா, சுவாது அன்னம் புங்கே, ரொம்ப ரொம்ப இனிமையான அன்னத்தை சாப்பிடுகிறான். சுவாரஸ்யமா நன்னா தலைய பண்ண ஷட்ரசத்தோட சேர்ந்த சுவாது புங்கே அப்படின்லாம் பிரயோகங்கள். சுவாது அப்படின்னா ரொம்ப டேஸ்டின்னு அர்த்தம். சுவாதயன் அப்படின்னா ஸ்வதன் சுவாதயன் நிஜந்தமான சப்தம். நிச்சின்னு பிரத்தியம் வந்துனாதேனா அப்படின்னாக்க அவன் அவன் அனுபவிக்கிறது, அவன் டேஸ்ட் பண்றது. சுவாதயன் மற்றவர்களுக்கு டேஸ்டை உண்டு பண்ணி கொண்டு அப்படின்ற அர்த்தத்துல, அதை செய்து கொண்டு அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த சுவாதயன் இன்னு வருது பாருங்க. சத்ரு பிரத்யம்னு சொல்லுவான். அதுவே ஆத்மநேபதியா இருந்ததுன்னா தாத்து சானச் பிரத்யம் வரும். சோ சுவாதயன் மற்றவர்களுக்கு நிஜந்தம்னு சொல்லுவா. இன்னொருத்தரை பண்ணி வைக்கிறது, அவளை இன்னொருத்தருக்கு டேஸ்டியாக இருக்கிற மாதிரி பண்ணி கொண்டு சுவாதயன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ரசிக்கிற மாதிரி பண்ணிட்டுன்னு அர்த்தம். தெரியாத விஷயங்களை ரசிக்கிற மாதிரி பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டமான காரியம். தெரியாததை தெரிய வைக்கிறதே பெரிய கஷ்டமான காரியம். தெரியாததை எல்லாம் கூட நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ரசிக்கிற மாதிரியும் நம்ம ஆனந்தப்படுற மாதிரியாகவும் அதை சொல்லிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். சுவாதயம் இக இக என்ன என்ன அர்த்தம்னா இந்த ஸ்தோத்திரத்துல இக என்ன ஸ்தோத்திர ரத்ன கிரந்தத்துல அப்படின்னு அர்த்தம். இக என்ன சாதாரணமா என்ன அர்த்தம் இங்குன்னு அர்த்தம். இங்குன்னா இந்த பிளேஸ சொல்றது, அதுவா காலத்தை சொல்லும் டயத்தை சொல்லும். இங்குனா இந்த சமயத்தில், இகனா இங்கு அப்படின்னு சொல்லும். இக இங்கு இந்த சமயத்தில் ரெண்டுத்தையும் எடுத்துனாலும் தப்பில்லை. சோ இந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தை அவர் பண்ணும் போது அப்படின்னு அர்த்தம். இக சுவாதயம் இக அதுவும் இல்லாம இப்ப கேட்கிறவாள் எல்லாம் கேட்டு இருக்கிற சமயத்தில், சொல்லுபவரான அவர் சொல்லும் சமயத்தில் அந்த சமயமும் எடுத்துக்கலாம். ஏன்னா இகன்றத வந்து அவர் வந்து சார்வகாலிகமா சொல்ற, எப்பெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றோமோ அப்பெல்லாம் இகாவுக்கு அந்த டைமும் அந்த பிளேஸும் அர்த்தம். இக இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துல இருந்து சொல்றேன் அடியன், அதுக்கு காஞ்சிபுர கஷேத்திரத்துக்கு இருக்கிற மகிமையாமோ மகிமையெல்லாம் கூட சேர்த்து இகன இங்குன்ற அர்த்தத்துல சொல்லிடலாம். இகன இந்த காலத்துல காலங்கார்த்தால எல்லாரும் அவ அனுஷ்டானங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சந்தியாவந்தனாந்தம் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ஸ்தோத்திர கிரந்தத்துல இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் அப்படின்றது இன்னொரு அர்த்தம். சுவாதயன் இக சர்வேஷாம் எல்லோருக்கும். ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா இந்த கிரந்தம் சர்வாதிகாரம்னு தெரியுது. எல்லாரும் இதை வாசிக்கலாம். இதை வாசிக்கிறதுக்குன்னுட்டு ஒரு அதிகாரி விசேஷம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற நியமம் இல்லை. ஆனா எப்படி இருக்கணும்ன்ற நியமம் ஒண்டி உண்டு. எல்லாரும் ஸ்ரத்தையா இருக்கணும், எல்லாரும் திறமனிட்டு முடிஞ்சா 12 திறமனோட எல்லாரும் தீர்த்தா மாட்டிட்டு ஸ்ரத்தையா உட்கார்ந்து கேட்கணும். அப்படி நின்னுண்டு நடந்துண்டு அப்படிலாம் கேட்க கூடாது. அது வந்து ஒரு அபச்சாரமாகும். என்ன ஸ்தோத்திர ரத்னத்துக்கு நம்ம பண்ற அபச்சாரமாக. அதனால இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை கேட்கணும் அப்படின்ற எல்லாரும் நல்ல ஒரு ஸ்ரத்தையோட தீர்த்தா மாட்டிட்டு ஏழு மணிக்கு இல்ல சுவாமி நீங்க எல்லாம் ஏழு மணிக்கு ஏந்திருக்கிறதே இல்ல அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. அதுக்கு மின்னியே ஏந்து சீர்தா மாட்டு அடையன் கூட கொஞ்சம் லேட் பண்ணுவேன் இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்கேன் பாருங்க. சுவாதயன் இக சர்வேஷாம், எல்லா அதிகாரிகளுக்கும், அதிகாரி விசேஷத்துல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா அதிகாரிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல ஒரு நியமம் இருக்கு, ஸ்ரத்தையா இருக்கணும். ஏன்னா நம்ம வாசிக்க போறது சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய பாஷ்யம். எவ்வளவு பாஷ்யம்னா என்ன, எவ்வளவு அற்புதமான எவ்வளவு விஷயங்களை அதுல வந்து சுவாமி தேசிகன் அவருடைய ஹிருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆவிஷ்காரம் பண்ற, ஆவிஷ்காரம்னா வெளியில கொண்டு வர. த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம், த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம், ரொம்பவே கிரகிக்கிறது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். கிரகிக்கிறதுனா நம்ம வந்து அதை வந்து அப்சர்வ் பண்றது, அப்சார்ப் பண்றது, முதல்ல அப்சர்வ் பண்ணும் அப்புறம் அப்சார்ப் பண்ணும் இல்லையா, அந்த அப்சார்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். சுதுர்கிரகம் துர்கிரகம், துர்கிரகம் சுதுர்கிரகம் ரொம்பவே கஷ்டம், கிரகிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட த்ரையந்தார்த்தம், வேதாந்த அர்த்தங்களை, உபனிஷத்துகளினுடைய அர்த்தங்களை, த்ரையந்தம்னா த்ரைன வேதம், த்ரையினுடைய அந்த பாகம்னா உபனிஷத் பாகங்கள், அதனுடைய அர்த்தங்கள். உபனிஷத்துலதானே பகவான் பிரதிபாதிதமாக இருக்கிறான், அவனை எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்பதான விஷயங்களும், சரணாகத்தை எப்படி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம், எப்படி பண்ணணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் பிரதிபாதிதமான ஒரே இடம் உபனிஷத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அநேக வேதங்களுடைய உபனிஷத்துக்கள். தச உபனிஷத்துக்கு நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் எழுதியிருக்கார். அது மாதிரி சுவாமி தேசிகனே ஈசாவாசிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்படி உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம், ஆனா அதற்கு முன்னே இருந்த ஆச்சாரியர்கள் உபனிஷத்தையும் பிரம்மசூத்திரங்களையும் பிரம்மசூத்திரங்களுடைய தாத்பரியங்களையும் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் சுவாமி பாஷ்யக்காரர் அவதரிக்கிறதுக்கு முன்னமே. அப்படி அந்த த்ரையந்தார்த்தம் எல்லாம் எப்படா இருந்தது அப்படின்னா சுதுர்கிரகம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. பகவத் போதாயனுக்கு தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தியின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷி புகுன்ற இடத்துல பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி கிரந்தம் இருந்ததாகவும் அது ரொம்ப விஸ்திருத்தமாக இருந்ததாகவும் அதை பூர்வாச்சாரியர்கள் சுருக்கி எழுதியதாகவும் அது ரொம்ப சுருக்கமா இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனாலையும் அடியேன் பாஷ்யம் எழுதுகிறேன் என்று பாஷ்யக்காரர் பிரதிஜை பண்றார் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆரம்பத்துல. அப்படி இந்த த்ரையந்தார்த்தங்கள்லாம் வேதாந்தார்த்தங்கள்லாம் பிரம்மசூத்திர பாகமா பிரம்மசூத்திர பிரஸ்தானத்திலையும் பிரம்மசூத்திர பிரஸ்தானம் கீதா பிரஸ்தானம் உபனிஷத் பிரஸ்தானம்ன்றதாக மூணு உண்டு. அந்த மூணுத்துக்கும் வியாக்கியானங்கள் அந்த காலத்துல இருந்து அவதரிச்சு அவைகள்லாம் ரொம்ப கடினமாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் கீதார்த்த சங்கிரகம் இதே யாமுனாச்சாரியர் எழுதியிருக்க. அந்த த்ரையந்தார்த்தங்கள் எல்லாம் அவருடைய மனதில் ஏற்கனவே அவருக்கு பூர்வரான ஆச்சாரியர்களால் விதைக்கப்பட்டு அவைகள் விளங்குகின்றன. அந்த த்ரையந்தார்த்தங்களை நம்ம இந்த காலத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு கிரந்தங்களுக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த காலத்துல புரிஞ்சுக்கிறோமோ அதை காட்டிலும் சதகுணிதமான ஒரு இம்பார்ட்டன்ஸை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அது நம்மளுக்கு வந்து காலக்கிரமேண எல்லாம் இருக்குதா, கிரந்தங்கள்லாம் இருக்கு போறோம், சுரட்சிதமா இருக்கு, நம்ம வாசிக்கணும்னு அவசியமான கிரந்தங்களை சுரட்சிதமா இருந்தா போறோம் அப்படின்னுலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த த்ரையந்தார்த்தத்துல என்னிதான் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தை வாசிக்கிறதுக்கு, இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை வாசிக்கிறதுக்குன்னு யாரனா அவதரிப்பா, யாரனா ஸ்தோத்திர ரத்னத்தை கேப்பா, அந்த எண்ணத்துல த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் த்ரையந்தார்த்தம் சர்வேஷாம் சுவாதயன் இக இங்கு ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹா, இங்கு ஸ்தோத்திரமாக அருளி செய்கிறார் யார், யோகீந்திரரான யாமுனாச்சாரியர் யோகீந்திரஹ. தம் வந்தே யாமுனாஹ்வயம், அந்த யாமுனர் என்கின்ற யாமுனஹா, அவற்ற திருநாமம் எப்படி வந்தது, கிருஷ்ணருடைய திருநாமம் தான் யாமுனஹா, யமுனஹான யமுனா சம்பந்தி புருஷா அப்படின்னு அர்த்தம். யமுனையோட சம்பந்தப்பட்ட கிருஷ்ணாஸ்லேஷ விசேஷிதாசிதனுச்சே காளிந்தி துவ்யம் நமான்ற, அதாவது இந்த காளிந்தி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரு யமுனான்னு பேரு, அதாவது யமுனா யம சம்பந்தி, யமனுடைய பெண் அவள், யமனுடைய பெண் அப்புறம் சூரியனுடைய தங்கை அப்படின்னு அதுக்கு ஒரு யமுனைக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த நம் அந்த யாமுனர் இருக்காரே யமுனா சம்பந்தப்பட்டவர், அந்த யாமுனரை அப்படின்னா திருநாமாய் கட்சி கிருஷ்ணர்னு வைப்பா, ஏன்னா இல்லைன்னா கானுடாவின்னு வைப்பா, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பேர்லாம் கிருஷ்ண சம்பந்தியான பெயர்களை விசேஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேணுகோபாலன் வைக்கிறா, முரளிதரன் வைக்கிறா, அந்த காலத்துல யாமுனர்னு வச்சா, யமுனா சம்பந்தின்றது கிருஷ்ணரானவர்னால யாமுனாச்சாரியர் யாமுனர்னு வச்சா, யாமுனாச்சாரியராக அப்புறம் பரிமளிச்சார். யாமுத்தம் யாமுனாஹ்வயம், யாமுனர் என்கின்ற பெயரை உடைய ஆஹ்வயம், ஆஹ்வயம்னா பெயரை உடைய பெயர்னர் ஆஹ்வா, ஆஹ்வா ஆஹ்வஹா, அது புள்ளிங்கத்துல இருந்து ஆஹ்வஹா ஆஹ்வா ஆஹ்வயஹா அப்படின்னு சொல்லலாம். ஆஹ்வயஹா ஆஹ்வயா ஆஹ்வஹா ஆஹ்வயா ஆஹ்வா எல்லாம் சொல்லலாமான்னா இங்க ஆஹ்வயஹான்னு வச்சுட்டு அவரை அப்படின்னு வரைச்ச தித்தியா விபக்தி வந்து யமுனாஹ்வயம் தம் வந்தே அவரை வணங்குகிறேன், அவரைன்னு சொல்லணும் இல்லையோ, அவர் வணங்குகிறேன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ. ஆனா சமயத்துல தமிழ் தெரியலன்னா அவர் வணங்குற அவர் வணங்குறேன் நான் அப்படின்னு, அவர் வணங்குறாரா இவர் வணங்குறா, அவரை வணங்குகிறேன்னு சொல்லணும் அழகா. அந்த விபக்திகள்லாம் தூக்கி நிற்கும். நிறைய வேற லாங்குவேஜ்காரா வந்து தமிழ் கத்துண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்பெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல வாசிக்கிறதுனால நிறைய பேருக்கு அப்படியே ஆயிடுறது. அதெல்லாம் நம்ம விபக்திகள் எல்லாம் கிளியரா கிளியரா புரிஞ்சுக்கணும். யாமுனாஹ்வயம் தம் வந்தே, யாமுனர் என்கின்ற அவரை வணங்குகிறேன் தம் வந்தே, அதனால்தான் யாமுனாஹ்வயம் இருக்கு, இல்லைன்னா யாமுனாஹ்வயா வர்த்ததே யா விராஜதே, யாமுனா யாமுனர் என்கின்ற அவர் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லணும்னா பிரதமா விபக்தி யூஸ் பண்ணணும். விராஜதே யாமுனாஹ்வயோ விராஜதே, இதர் யாமுனாஹ்வயம் வந்தே, வந்தேன்ற சப்தம் வந்ததுனாலே சேவிக்கிறேன் அர்த்தம், யாரை சேவிக்கிறேன் கேள்விதான் வரும். அந்த கேள்வி வந்ததுன்னா அதுக்கு யாமுனாஹ்வயம் வருது. ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம், ஆனா ரொம்ப இவ்வளவு டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லதான். இருந்தாலும் முதல் ஸ்லோகமாவது நல்லா நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஓ அதுல இந்த இந்த ஸ்லோகம் இவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கு, அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் நல்லா புரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ன்றதுக்காக அந்த ஸ்லோகத்தை விட்டுட வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். சுவாதயம் மிக சர்வேஷாம் த்ரயந்தார்த்தம் சுதுகிரகம் யோகீந்திரஹா தம் வந்தே யாமுனாஹ்வயம். அங்க சொல்றாரு பாருங்க, யோகீந்திரஹா ஸ்தோத்ரயாமாச சுதுர்கிரகம் த்ரயந்தார்த்தம் சர்வேஷாம் இஹ ஸ்வாதயம் யோகீந்திரஹா ஸ்தோத்ரயாமாச. ஸ்தோத்ரயாமாசன்றது இங்க கிரியாபதம், வெர்ப். ஒரு ஒரு ஸ்லோகம்னா அதுல வெர்ப் இருக்கணும் இல்லையா, வெர்ப் இல்லைன்னாக்க அது ஸ்லோகத்தினுடைய சம்பூர்த்தி ஆகாது. யோகீந்திரஹா ஸ்தோத்ரயாமாச அப்படின்னு ஒரு வெர்ப் ஒரு கிரியாபதத்தோட ஒரு லைன் முடிஞ்சு தம் யாமுனாஹ்வயம் வந்தேன்னு இன்னொரு வாக்கியமாக ரெண்டு வாக்கியமாக சேர்ந்து இந்த ஸ்லோகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அடுத்த ஸ்லோகம் நமோ நமோ, இதெல்லாம் தனியன்கள். நமோ யம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹாம், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹாம். அந்த கால விசேஷம், அந்த கால விசேஷத்துல அஷ்டாட்சரங்களுக்கு ரொம்ப மகிமை உண்டு. அஷ்டாட்சரங்கள், அஷ்டாட்சரம்ன்றது நிறைய நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதுதான் அஷ்டாட்சரம். அதுவும் அனுஷ்டுப் சந்த அனுஷ்டுப் சந்தஸ்லேயே அஷ்டாட்சரம் அப்படின்றது இந்த நமோ நமோ யாமுனாய யாமுனாய அப்படி நம்ம அஷ்டாட்சரம் எல்லாம் இருக்காதுனா சந்தோபத்தமா இருக்காது நம்ம, ஆனா இது சந்தோபத்தமாவும் இருக்கு. அதனால இது ஒரு அஷ்டாட்சரம், விசேஷமான அஷ்டாட்சரம். அந்த காலத்துல இருந்த ஆச்சாரியாளுக்கெல்லாம் வரப்போகிற ஆச்சாரிய, அதாவது யமுனாச்சாரியருக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியாளுக்கெல்லாம் இது ஒரு அஷ்டாட்சரமாகவே திகழ்ந்திருக்கு. ராமானுஜன்ற சதுரக்ஷரி அப்படின்னு நாலு அக்ஷரம், இவருக்கு எட்டு அக்ஷரம். நமோ நமோ சேர்த்து யாமுனாய, நமோ நமோ யாமுனாய, யாமுனாய நமோ நமஹா, இப்படி வாக்கி சொன்னாலும் சொல்லலாம், இப்படி சொன்னாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அஷ்டாட்சர மந்திரம் அது. அந்த மந்திரத்தை அப்படியே ஸ்லோகமாவே ஸ்தோத்திரமாவே வச்சுக்கிற அளவுக்கு, ஒரு ஒரு ஒரு ஸ்லோகமாவே வச்சுக்கிற அளவுக்கு அது சந்தோபத்தமா எடுத்து, அதுதான் விசேஷம். அதில் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம சொல்லிட்டாரே ஒரு தடவை, இதை சொல்லிட்டே இருங்கன்னு அர்த்தம். நமோ நம மறுபடியும் சொல்லுங்க. இப்ப நான் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல என்ன என்ன அர்த்தம்னா, நாலு தடவை சொல்லிருக்காரு மாத்தி சொல்லிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அந்த யாமுனாச்சாரியரை நம்ம அவ்வளவு ஒரு கிருத்த கிருத்தியனாக நம்ம சம்பிரதாயத்துல இருக்கவா எல்லாரும் பாஷ்யக்காரர் எழுனதுக்கு அப்புறம் எந்த பூர்வாச்சாரியர்களுக்கும் குறைவில்லாதபடி அவர்களுடைய மனதும் நிறைவுள்ளபடி அவளை சொல்லிட்டே இருக்கணும், அவளையும் சொல்லிட்டே இருக்கணும். நம்ம இதான் சுவாமின் எங்களுக்கு இதானா சுவாமின் காலங்கார்த்தால எந்த காரியம், எங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூடாது. ஏன்னா இதற்கா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரிஷ் எப்படியான நம்ம வந்து ஸ்நானாங்கத்திலையும் அப்புறம் காண்டரிஷி தர்ப்பணம் எல்லாம் பண்றோமோ என்ன, அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் ரிணம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, ரிஷி ரிணத்தெல்லாம் போக்கடிக்கணும்ன்றதுக்காக தர்ப்பணாதிகள் பண்றோம், அத்தியனம் பண்றோம். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியரிடம்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஷியரிடம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை வந்து ஸ்மிருதி கிரந்தங்கள்ல சொல்லிட்டு இருக்கா. அதனால நம்ம ஸ்நானாங்காதிகள்லயும் அதுக்கப்புறம் மறுபடியும் நவகாண்ட காண்ட்ரஸ் தர்ப்பணாதிகளும் பண்றோம். அதே மாதிரியாக ஆவணியாவட்டத்த சமயத்திலயும் நம்ம அவளை ஸ்மரிச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாலையும் ஸ்மரிச்சுக்கணும். என்ன பண்ணுவாருன்னா, அந்த காலத்துல எல்லாம் இந்த ஆவணியாவட்டம் முடிஞ்ச உடனே காஞ்சிபுரத்துல அந்த குளத்துல எல்லாரும் தர்ப்பிச்சுட்டு அப்படி ஏந்து ஸ்தோத்திர ரத்னத்தை தான் சொல்லிட்டு வருவா. அழகேது ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்றதுன்றது ஒரு தனி ஒரு அழகு. அது அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். அது மாதிரி ஸ்தோத்திர ரத்னத்தை தான் சொல்லுவோம். அப்படி இதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நமஹாம், நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நமஹாம். இதற்கு அப்புறம் நம்ம பாஷ்யத்துக்கு போறோம். பாஷ்யத்துக்கான மங்கள ஸ்லோகங்களை பார்க்க போறோம். எவ்வளவு ஷார்ட்டா பாக்குறோமோ அவ்வளவு ஷார்ட்டா பாக்குறோம். அப்படி இருக்குச்சு, அதுல என்ன கிரியாபதங்கள் என்ன வியாக்கரண விசேஷங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றோம். ஓரளவுக்கு நம்ம ரெக்கார்டிங் ஆறதுனால என்னைக்கா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் இதை. அதனால மறுபடியும் கேட்டு மறுபடியும் கேட்டு உங்களுக்கு அதெல்லாம் திருடம் பண்ணிக்கணும். என்ன நாளைக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி போகணும். இதெல்லாம் எதையுமே விடக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்த கூட விடக்கூடாது. ஒரு ஒரு அலர்ட்டா இருக்கும், எப்பவுமே ஒரு அலர்ட்டடா இருக்கணும். எப்பவுமே லோகத்துல அலர்ட்டடா தான் இருக்கணும். ஆல்வேஸ் இது அலர்ட்டடா இருக்கிறது சொல்ல வச்சுதான் அலர்ட்டடா இருக்கணும்னு நினைச்சிருந்தோம் வாசல. இல்ல இல்ல நீங்க சொல்லவே இல்லையா சுவாமி அலர்ட்டடா இருக்கும் சொல்லவே இல்லையா சுவாமி. ஆல்வேஸ் ஒன் சுட் பி அலர்ட். அதனால ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அந்த வேதாந்த தேசிகரானவர் இந்த பாஷ்யகர்த்தாவானவர் எப்பவும் நம்மளுடைய ஹிருதயத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும். அவர் வெங்கடநாதன் என்ற திருநாமத்தை உடையவர். அவர் கர்ப்பஸ்ரீமான், கர்ப்பம் கர்ப்பம் தரிக்கச்சியே ஸ்ரீமானாகவே அவதரிச்சவர். பகவான் ஸ்ரீனிவாசருடைய கட்டாட்சம் பெற்றவர். கவிதார்க்கிக கேசரி கவியிலையும் தர்க்கத்திலையும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு அவரே சிம்மமாக விளங்கியவர். வேதாந்தாச்சாரிய வரியஹா என்று அதற்கப்புறம் அவருக்கு திருநாமம் பெருமாளாலேயே கொடுக்கப்பட்ட திருநாமம் தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்யாம் என்பதாக சாதிக்கிறார் அவரே. அந்த அதிகரண சாராவளிக்கு ஆரம்பத்துல வேதாந்தாச்சாரிய வரியஹா, அப்படி வேதாந்தாச்சாரியர் என்கிற சிரேஷ்டரானவர் வரியஹன சிரேஷ்டா வரியா மேகிருதி சதா சந்நிதத்தாம் என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் விளங்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் ஆபால கோபாலம் எல்லாரும் தெரிஞ்சுட்டு விஷயம் இது. ஆபால கோபாலம்னா இந்த சின்ன இடைப்பிள்ளையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இன்னைக்கு இந்த இந்த ஸ்லோகமானது தெரியாதவா ஸ்ரீ வைஷ்ணவாலே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீமான் வெங்கடாச்சாரியா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சொல்றவாளுக்கும் தெரியும் சொல்லாதவாளுக்கும் தெரியும். ஸ்ரீமத் யாமுன அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீமத் யாமுன முனினா நாசசஹாயேன நாசவானஸ்மி யத் வதன சந்திரஜனிதா ஸ்தோத்ர சுதா பவதி சுமனசாம் போக்யா. அழகான ஆரியான்ற சந்தஸ்ல இந்த ஸ்லோகத்தை எழுதுறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமத் யாமுன முனினா நாசசஹாயேன நாசவானஸ்மி. அந்த ஸ்ரீமத் யாமுன முனி எப்படிப்பட்டவர்னால் அவர் நாசசஹாயா, அவர் நாச சகாய நாதன் என்கிற நாதமுனிகளை சகாயமாக உடையவர். நாதமுனிகளை சகாயமான உடையவர்னு ஒரு அர்த்தம். நாச சப்தத்துக்கு பெருமாளே அர்த்தம்னு வச்சுக்கோங்க. நாதேன புருஷோத்தமின்றதுல நாச சப்தமானது பெருமாளுக்கும் சொல்லலாம், என் நாதன் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாச சகாயன பெருமாளுடைய கிருப்பையினால பெருமாளுடைய கிருப்பையுடன் கூடிய ஸ்ரீமத்யாமுன முனினா நாச சகாயேன அதுவா அந்த ஸ்ரீமதி யாமுன முனினா நாதசாயனன்றதுக்கு நாதர்னா நாமைக்கதேசே நாமகிரகணம்னு சொல்லுவா. நாதமுனிகள் என்று திருநாமம் இருந்தாலும் நாத அப்படின்னு பாதி சொன்னாக்க அர்த்தோக்த நாமா, பாதி பேர் சொன்னாலும் அவ புரிஞ்சிடும் மொழியும். விஜயராகவன்னா விஜய் அப்படின்னு கூப்பிடுறா பாருங்க. அந்த மாதிரியாக நாதசாயன நாதன் என்கிற ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சகாயத்தினால சகாயத்துடன் கூடியவரான, இது எப்படி இந்த பதத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்க. நாத சகாயன ஸ்ரீமன் ஸ்ரீமத் யாமுன முனினா, நாதனை சகாயனாக உடைய யாமுன முனியால் அகம் நாதவானஸ்மி, அடியேன் நாதனை உடையவனாக ஆனேன். அடியனுக்கு யாது நாதர்ன சாட்சாத் யாமுனாச்சாரியரை தன்னுடைய நாதராக இங்கு சாதிக்கிறார். நாதவானஸ்மி யாமுனே முனினா நாதவான் அஸ்மி. இது ரொம்ப விசித்திரமான பிரயோகம். அவரால் நான் நாதனை உடையவனாக ஆனேன் என. அதாவது இத்தம் பூத லட்சணே திருத்தீயான்னு சொல்றா. வியாக்கரண விஷயம்தான் இருந்தாலும் ஜட்டாபிஸ்தாபசா, ஜட்டையினால அவன் தபஸ்வி அப்படின்னு தெரியறதுன்னு சொல்றச்ச, ஜட்டையினால அவன் தபஸ்வி என்று ஞாபிக்கப்படுகிறான், தெரிந்து கொள்ளப்படுகிறான் சொல்ற மாதிரியாக, யாமுனமுனினா நாதவான் அஸ்மி, யாமுனமுனியால் அடியேன் நாசனையுடையவனாக ஆனேன். அவர் எனக்கு யாமுனமுனியனுடைய கிருப்பை இல்லைன்னா அடியேன் நாதவானாகவே இருந்திருக்க மாட்டேன்னு அர்த்தம். யாதமுன் யாமுனமுனிகளை நாதன் என்று சாதிக்கிறார். அவர் நாத சகாயா என்று யாமுனமுனிக்கு ஒரு விசேஷம் சொல்றார். அதனால்தான் அது திருத்தியா விபக்தியில இருக்கு. நாத சகாயேன ஸ்ரீமத் யாமுனமுனி நான். அதுல கொஞ்சம் சூக்மம் புரிஞ்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல இன்னும் நிறைய சூக்மம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய சகஜத்தை, அது சம்ஸ்கிருதம் என்னென்ன சொல்லிக் கொடுக்கும் போதே அதுவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே போகும். நாங்க வாத்தியாரத்துல சொல்லி கொடுக்கறோம், சம்ஸ்கிருதம் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கோம். ரெண்டு பேர் டீச்சர் உங்களுக்கு. யத்வதன சந்திர ஜனிதா, எந்த ஒரு வதனம், வதனாரவிந்தம், எந்த ஒரு யமுனாச்சாரியருடைய, எஸ்ய வதன சந்திர ஜனிதா, எஸ்ய வதன சந்திர, யாருடைய வதனம் என்கிற ஒரு சந்திரனிலமிருந்து ஜனிதா உற்பன்னமான ஸ்தோத்ர சுதா ஸ்தோத்திரமாகிற அமிர்தமானது சுவனசாம் போக்யா பவதி, தேவதைகளுக்கும் போக்யமாக ஆகிறதோ. என்னைக்குமே வந்து அமிர்தம் தேவதைகளுக்கு போக்யமா தானே இருக்கும். அமிர்தம் தேவதைகளுக்கு போக்யம், அதனாலதானே க்ஷீராப்திய மந்தனம் பண்ணார். அந்த மாதிரி வேதாந்தம் என்கிற அப்தியை மந்தனம் பண்ணி இந்த யாமுனாச்சாரியர் என்கிற சந்திரனிடமிருந்து உண்டான ஒரு ஸ்தோத்திரமாகிற ஒரு அமிர்தமானது, என்ன அமிர்த கிரணகா அப்படின்றதாக சந்திரனுக்கு பேர், அமிர்த கிரணகா, அமிர்த மாதிரி அமிர்தமயமான கிரணங்களை உடையவன் என்று பெயர். அதனாலதான் சக்கோர பக்ஷி அதையே சாப்பிடுறது, வேற எதையும் சாப்பிடுறது இல்ல. அதனால யத்வதன சந்திர ஜனிதா, அதுமாய் இந்த ஸ்தோத்ர சுதா ஸ்தோத்திரமாகிற ஒரு அமிர்தமானது சுமனசாம் போக்யா, நல்ல மனதை உடையவர்களுக்குன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இங்க இருக்கிற நல்ல மனதை உடையவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப போக்யமாக அமைந்திருக்கிறது. நல்ல மனதை உடையவர்கள் எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். அவர்கள் தன்னை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று நினைத்துக் கொண்டாலும் நினைத்துக் கொள்ளாவிட்டாலும் அவர்கள் சுமனசாரர்களாக நல்ல மனதை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தாலே அவர்கள் சுமனசார் நல்ல மனதை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற ரெண்டு அர்த்தமும் தனிக்க, சுமனசாம் ஸ்ரீ வைஷ்ணவானாம் போக்யா பவதி. ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ, அவர் கூட இந்த ஸ்தோத்திரத்தை சேவிக்க ஆரம்பிச்சுட்டார்னா அவர் ஸ்ரீ வைஷ்ணவரா ஆயிடுவார். அத முகுந்த மாலை விஷயத்துல சாட்சாத்த பாத்திருக்கேன். முகுந்த மாலையை சொல்லி கொடுத்த உடனே ஒருத்தர் தன் ஊர்லயே இருந்த சிவன் கோவில புதுப்பிச்சவர் விஷ்ணு கோவில புதுப்பிக்காம வச்சிருந்தார். அவருக்கு வந்து முகுந்த மாலை சொல்லி கொடுத்தேன், உடனே விஷ்ணு கோவிலையும் புதுப்பிச்சுட்டார். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு அஸ்ரத்ததானம் அப்படி நண்பதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசிமாம் மணிபாதுகே துவாம்னு சுவாமி தேசிகன், நான் ஸ்ரத்த இல்லாம இருந்தேன் போல இருக்கு அடி என, நீர் வந்து பாதுகையினுடைய ஸ்தோத்திரத்துல இப்ப என்ன நிறே என்ன பாதுகையே நிறே என்ன உன்னுடைய விஷயத்துல பிரவர்த்திப்பிக்கிறார்ன்ற மாதிரி அவர் வந்து அஸ்ரத்தையா இருந்தவரை ஸ்ரத்தையை உண்டு பண்ண வச்சது இந்த முகுந்த மாலைன்ற ஸ்தோத்திரம் அடியனே பார்த்திருக்கேன் அடியன். ஒரு 27-28 வயசுல அடியன் அவளுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்த உடனே பிரமாதமாக அந்த கோவில கட்டினார். நிறைய செலவழிச்சு, நல்ல தனிக்கரா இருந்தா கூட மனசு வரண மூலியம், அது ரொம்ப அற்புதமா செலவழிச்சு அந்த காலத்துல பிரமாதமா கட்டின அத புதுப்பிச்சார். அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரம் எல்லாம் என்ன பண்றதுன்னா சுமனசாம் போக்யா, நல்ல மனதையுடையவர்களுக்கு போக்கியமாக இருக்கிறது, ஆனால் போக்கியமாயி நல்ல மனதையும் உண்டு பண்ணக்கூடியது. அடியன் இதுவரையில் நல்ல மனசோட இல்லையே சுவாமி, நான் ஸ்தோத்திர ரத்னா வாசிங்க நல்ல மனசோ. அப்படியாக சுமனசாம் போக்யா, சுமனசாம்ன்றதுக்கு சுமனா அதாவது சுபர்வான சுமனசகா என்று அமரகோஷம் சொல்லுவது அமரர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறது. அந்த அமரர்களுக்கு ஸ்தோத்திரமாகிற சுதா பிடிக்க தானே பிடிக்கும், அமிர்தம் பிடிக்கும் இல்லையோ, அமிர்தம் தேவர் உண்ண அப்படின்னு அமிர்தத்தை தேவர்கள் பருகுவார்களே, தம் திருஷ்டுவா திருப்தியந்தின்னு வேதம் சொல்றது, பார்த்தாலே சந்தோஷமாயிடுறாவா சாப்பிடறதே இல்லை. ஸ்தோத்திர சுதா, இது இந்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற அமிர்தமானது இந்த பூமியில் வாழும் பூசுரர்களான நமக்கு மிகவும் போக்கியமாக அமைந்துள்ளது. திரட்டிப்பால் பண்ணி கொடுத்தா நம்ம போக்கியம்னு நினைக்கிறோம், ஆனா மனசுக்கு திரட்டிப்பால் நாக்குக்கு மனசுக்கு எதிராக போக்கியம் அப்படின்னா சுமனசாம், நல்ல மனதை உடையவர்களுக்கு இதுதான் போக்கியம். அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். வாகேந்திரியம் இருக்கு, அதுக்கு வாகேந்திரியமும் அந்த ஜிஹ்வாவும் ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து ஜிஹ்வாவுக்கு தான் தெரியும் திரட்டிப்பாளுடைய டேஸ்ட், ஆனா வாகேந்திரியம் இத சொல்லி தின்ன மனசுக்கு போய் மனசுல போய் படுறது, மனசுல போய் படுறது தைக்கிறது. ஆஹா ஆஹா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு மனசுல தச்சாதான் ஆஹான்னு சொல்ல முடியும். அப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்த போறது, அதுவும் வியாக்கியானத்தோட சந்தோஷப்படுத்த போகவத்தியாமுனமுனேரையும் பிரசிருத்தா துரிதானி ஹரதி ஜெகதாம் துயானுசந்தான சிந்து பரிவாஹா என்பதாக அடுத்த ஸ்லோகம் அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். பிராபிய பிராபக பூத பகவதி, பிராபியனாகவும் பிராபகனாகவும் பிராபிய பிராபக பூதே பகவதியா முனமுனேரயம் பிரசிருதா, யாமுனருடைய இந்த பிரசிருதா அவரிடமிருந்து பரவுகின்ற இந்த ஸ்தோத்திரமானது பகவதி, அது யார் யார் விஷயமாக இது பிரசிருத்தம்னா பிராபிய பிராபக பூதே பகவதி பிரசிருதா, பிராபியனாகவும் அடைய வேண்டிய வஸ்துவாகவும் பிராபகனாகவும் அடைவிப்பவனாகவும் உள்ள பெருமாளுடைய பகவத் விஷயத்தில் பகவதி சப்தமி விபக்தி வைஷைக்கி சப்தமி பகவதி பகவதி விஷயே அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய விஷயத்தில் பிரசிருதா பரவுகின்ற இந்த யாமுன முனேகே அயம் ஸ்தோத்திர கிரந்தா, இந்த ஸ்தோத்திர கிரந்தமானது துரிதானி ஹரதி ஜெகதாம், ஜெகத்தினுடைய ஜெகத்துல இருக்கிற எல்லாருடைய பாபங்களையும் போக்கக்கூடியது. ஜெகதாம் ஒத்தருடைய பாபம் இல்ல, கேட்டவாள் இன்னைக்கு 4 பேர் கேட்கறா, இன்னைக்கு 100 பேர் கேட்கறா, 50 பேர் கேட்கறான்னா அவளை பாக்குறவா கூட அவ அதுல இருந்து திருந்துடும். அவளை பார்த்தவாள அவள் வந்து இந்த ஸ்தோத்திர ரத்னம்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப நன்னா ரொம்ப அற்புதமான கிரந்தம் அப்படின்னு இவ வெறும் இருப்பாளா, இத வந்து இத ரசிக்கிற ஆரம்பிச்சுட்டாள்னா வாச்சாலால் ஆயிடுவோம், வாச்சாலானா கொஞ்சம் இத்த நாள் பேசாம இருந்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப பேர் பேசாம இருப்பா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுவா. என்னதுன்னா அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வஸ்து அவளுக்கு கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். பொண்கள் எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாலும் பேசறது இல்ல, ரொம்ப அடக்கமா இருக்கும். அப்புறம் பிடிச்ச வஸ்து கிடைச்சிட்டு ஆத்துக்கார் கிடைச்சிட்டாருன்னா நிறைய பேச ஆரம்பிச்சிடுவா இல்லையா. அந்த மாதிரியாக இந்த ஸ்தோத்திர கிரந்தம் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, பேசாதவாள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவா, பேச ஆரம்பிச்சிட்டாள்னா அவ என்ன பண்ணுவா, அவ 4 பேருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்னம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவ என்ன 4 பேருக்கு சொல்லுவா, அதுபடியாக ஜெகத் ஜெகதாந்துரிதானி ஹரதி, அவளை பாக்குறவா என்ன என்னமோ இவர் இன்னைக்கு வித்தியாசமா இருக்காரு, ஆபீஸ் வர்றார், ஆபீஸ் போறார், ஸ்தோத்திரத்னம் வாசிட்டு போறார், ஆபீஸ் போறவுடனே இவர் வந்து ரொம்ப பணிவோட இருக்காரு, ஆனா அது அன்யூஷுவலா இருக்கே, என்னமோ நடந்துடுது இன்னைக்கு இவருக்கு அப்படின்னா. என்ன சுவாமின் கர்த்தால என்ன சுவாமின் சேவிச்சார், ஸ்தோத்திரத்னம் சேவிச்சேன் சுவாமின், அந்த அதுதான் இன்னைக்கு ரொம்ப அடக்கமா இருக்கு, இல்லைன்னா வந்த உடனே குதிப்பீடே அப்படின்னு கேக்குற மாதிரியாக அவாளிடத்துல ஒரு அடக்கம் வந்து பணிவு வந்து ஓ என்னமோ பண்ணிருக்க அது அப்படின்னா அந்த ஸ்தோத்திரத்னத்தை அடியன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு துரிதானி ஜெகதாம் ஹரதி துவயானுசந்தான சிந்து பரிவாகா, துவயா துவயத்தை அனுசந்தானம் பண்ணுவதாக ஒரு ஒரு ஆறு இருக்கே அதனுடைய பரிவாகம் தான், அதாவது துவயானுசந்தானம் யமுனாச்சாரியர் பண்ண இந்த இதுல துவயானுசந்தானம் பண்ண அதுவே ஒரு ஒரு ஒரு நதியாக பெருக அந்த பரிவாகம் தான் அந்த நதியினுடைய பிரவாகமாகத்தான் இந்த ஸ்தோத்திர ரத்னமாக அவதரிச்சிருக்கு. அவர் துயானுசந்தானம் பண்ணார், இங்க ஒரு நதியானது பிரவகித்தது அப்படின்னா அதுதான் இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சுவாமி தேசிகன். இது வந்து ஏன் அப்படின்னா பகவதி இந்த பிரவாகம்ன்றது என்ன ஆகும்னா பரவி ஜலமானது எல்லா இடத்துலயும் கங்கை காவேரி எல்லாம் என்ன ஆகும் பரவி பாயும், பரவி பாயிற மாதிரியாக இந்த ஸ்தோத்திரமானது ஜெகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக எப்படி கங்கை பிரவகித்ததோ அந்த மாதிரியாக இந்த ஸ்தோத்திர ரத்னமானது பிரவகிக்கிறது அப்படின்னா. யாமுன முனியே அயம் பிரசித்தான்னு சொன்னதுனால யாமுனாச்சாரியர் நம்மளுக்கு மலை போன்றவராக திகழ்கிறார் என்ற ஒரு வெங்கியார்த்தமானது கிடைக்கும். யாமுன முனி எப்பவுமே நதிகள் ஒரு மலையிலேந்து தோன்றதுன்றத பார்த்திருக்கும், அந்த மலையிலேந்து தோன்ற அந்த யாரா மலைனா யாமுன முனேகே அயம் பிரசிருத்தஹா அப்படி என்ன இல்ல என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா பிராபிய பிராபக பூதமான பகவத் விஷயத்தில் யாமுன முனி என்கிற ஒரு மகர்ஷியினுடைய திருவாக்கிலிருந்து பிரசுத்தமான பறவின அர்த்தம். ஏற்கனவே ஒரு கங்கை பிரவகித்து அவர் ஜன்னுன்ற மகர்ஷியினுடைய காதிலிருந்து பெருகிச்சு, அதனால ஜான்னவி என்று பெயர் பெற்றது. அந்த மாதிரி இந்த யாமுன முனி என்கிற அவருடைய திருவாக்கிலிருந்து அவதரித்தது என்பதனால் இதற்கு இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு விசேஷம். ஒரு நதியில ஸ்நானம் பண்ணலாம், சில நதிகள், சில நதிகள்ல ஸ்நானம் பண்றது இல்லை. ஸ்நானம் பண்ணாத நதிகள்லாம் உண்டு லோகத்துல, அதுல ஸ்நானம் பண்ணாதீங்கன்னே வர்ஜனம் பண்ணிருக்கா. நம்ம அந்த மாதிரி நதி என்னன்னு இப்ப கேட்டுறாதீங்க, அந்த மாதிரி நதி எல்லாம் சொல்ல போறது இல்லை. இப்போ ஏன்னா ஸ்நானம் பண்ணக்கூடிய நதிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியாக இந்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிறது ஒரு நதி. இந்த நதியில நம்ம ஸ்நானம் பண்ணி நம்ம நதிஷ்ணுகளாக, நதிஷ்ணுன்னு அதுக்கு ஒரு சப்தமே, நதியில எப்பவும் ஸ்நானம் பண்றவாளுக்கு நதிஷ்ணு. அதனால என்ன பண்ணுவான்னா, பெரிய வித்வான்களை அவர் நியாயசாஸ்திர நதிஷ்ணு அப்படின்னு சொல்லுவா, அவ வந்து வேதாந்த நதிஷ்ணு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒரு அழகான பெயர்கள். நாம்பளும் அந்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஒரு பிரவாகம் இருக்கிற ஒரு நதி இருக்கிறதே, யாமுனர் இடத்துல இருந்து பெருகின, அதை அதில் நாம் தீர்த்தாமட போகிறோம். அதை இங்க இந்த இடத்துல சரி, அப்படி ஆனா என்ன ஆகும்னா, விமல மமதா விமல மம தோல் பனரசம், அது வந்து பிரசுரித்தா துரிதானி ஹரதி ஜெகதாம் துரிதானி ஹரதி துவயானுசந்தானம் என்கிற ஒரு சிந்து பரிவாகம் அப்படின்னா, துவய அனுசந்தானம் ஆகுற ஒரு, அவர் என்ன பண்ணாரு, ஓ மலையெல்லாம் என்ன பண்றதுன்னா, மலையிலேருந்து மலையெல்லாம் தபஸ் பண்றது, மலையெல்லாம் தபஸ் பண்றது அப்படின்ட்டு தியாய தீவ தியாய தீவ அப்படின்னு பர்வத்தாகா, தியாயம் தீவ பர்வத்தாகான்னு உபநிஷத் சொல்றது. மலைகள்லாம் தியானம் பண்றது, தியானம் பண்ணிட்டுன்னா அதுல இருந்து ஒரு நதி பெறுகிறது. எந்த நதி எந்த மலையெல்லாம் தன்னுடைய தியானத்தை பூர்த்தி பண்ணித்தோ அதுல இருந்தெல்லாம் தான் அந்த அருவிகள் கொட்டுகின்றன. இல்லைன்னா அருவி கொட்டாத மலைகள் நிறைய இருக்கு. நம்ம எல்லாம் இருக்கோமே, நம்மள்கிட்ட இருந்து என்ன அருவி பெறுகிறது, ஒரு அருவியும் பெறுகிறது இல்ல. ஸ்தோத்திர ரத்னம் ஆடி ஆடியனால பண்ண முடியும். அதனால அந்த அருவிகள் பெறுகிறது அப்படின்ற நதிகள் அந்த நிறைய மலைகள் இருக்கா மாதிரி, இந்த யாமுன முனி என்கிற அவர் தபஸ் பண்ணார். என்ன தபஸ் பண்ணார்னா, துவயத்தை அனுசந்தானம் பண்ணுவது என்ற தபஸ் பண்ணார். துவயத்தை அர்த்தத்தோட அனுசந்தான், துவயம் அர்த்த அனுசந்தானேன சார் சதைவம் வக்தா அப்படின்னு பாஷ்யக்காரர் கத்தியந்திரத்துல சாதிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரியாக துவயானுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த துவயானுசந்தானம் பண்றதுன்றதுனால ஏற்பட்ட, ஏன்னா மலைகள்லாம் தியானம் பண்றதுன்றதாக உபனிஷத்தே சொல்றது, அதுகள் தியானம் பண்ணதனுடைய பலனாக அதுக்கு அதுல இருந்து அருவி கொட்டுறது. அந்த மாதிரி இந்த மலை என்ன பண்ணித்து, யாமுன மன்னிங்கிற மலையானது என்னடா பண்ணித்துன்னா, துவயானுசந்தானம் பண்ணித்து. அந்த துவயானுசந்தானம் பண்ணத்தினுடைய விளைவாக ஒரு சிந்துவானது அங்கிருந்து உற்பத்தியாகி அது பிரசுத்தமாச்சு, அங்கிருந்து பரவி பரவி அது ஓடினது. அதுல பரிவாகம் இருக்கே, அந்த பரிவாகா பரிவாகா, பரிவாகான்னு சொல்லலாம், பரிவாகான்னு சொல்லலாம். என்ன பரிவாகா அப்படின்னு சில சமயத்துல தீர்க்கம் தேவைப்பட்டதுன்னா தீர்க்கத்தை யூஸ் பண்ணிடுவா சந்தசுக்கு ஏத்த மாதிரி, இல்லைன்னா பரிவாகான்னு சொல்லிடுவா. பரிவாகா அதுக்கு என்ன பண்ணுவாரு, அமரகோஷக்காரர் மாதிரி இருக்குவா, பரிவாக பரிவாக பரிவாகான்னுட்டு அமரகோஷத்துல அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பரிவாகத்தை பரிவாகம்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். சோ பரிவாகா அப்படின்னு இந்த ரெண்டு அடுத்த ஸ்லோகம், இதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்லோகம் சாரி, விமல மம தோல் பனரசம் விகாஷ்ய நிர்விசதி வெங்கடேஷ கவிஹி யதுபதி சரணாருஹமிதம் யமுனா தீர்த்தமிவ யமுனம் ஸ்தோத்ரம் விமலம். எல்லாம் ஆர்யா சந்தஸ்ல எழுதுறார். இதெல்லாம் ஆர்யா சந்தஸ்ன்றது ரொம்ப கம்பீரமான ஒரு அற்புதமான சந்தஸ். இததான் செலக்ட் பண்ணார் பிரகாள சுவாமி, அதாவது அலங்கார மணிகாரகான்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். நிறைய அஞ்சாறு வால்யூம் அது பப்ளிஷ் பண்ணியிருந்தா அந்த காலத்துல பரகாலம் இடத்துல. அந்த அலங்கார மணிகாரத்தை மொத்தத்தையுமே, அதாவது அலங்காரம் எல்லா அலங்காரங்களையும் சுவாமி, அதாவது திருமலையப்பன் விஷயமாகவே சீனிவாசர் விஷயமாகவே சாதிக்கணும் அப்படின்றதா ஒரு கிரந்தம் பண்ணார். அவர் அதெல்லாம் என்ன பண்ணார், இந்த ஆர்யா சந்தஸ் தான் செலக்ட் பண்ணார். ரொம்ப சுலபம், எழுதுறவாளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இது ஆர்யா எழுதுறதுன்றது அவ்வளவு சுலபமும் இல்லை, ஆனா எழுத வந்துருத்துனா இதுதான் ரொம்ப சுலபமா இருக்கும். எங்க தாத்தா வந்து ஆர்யா ஆர்யா ஸ்தோத்திரம்னுட்டு ஒரு 70 ஸ்லோகம் தாயார் விஷயமாக சாதிச்சிருக்க. ரொம்ப இதே சந்தஸ் ஆர்யா மாரியே ஜுஷ்டா மாரியா விருத்த பிரியாம் ரிணே ஜனனீம் எத் சம்ஸ்ரயநாதாரியம் பவதி விகாசம் சமானசம் ரிணாம். இதுக்கு ஒரு ஒண்ணுத்துக்கு ஒரு ராகம் வச்சுட்டாதான் அது பைஹார்ட் ஆகும், இல்லைன்னா பைஹார்டே ஆகாது. அதனால அடியன் இந்த ராகத்தை அடியனுக்காக வச்சுட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா வேற வித விதமா சொல்லுவா. ஆர்யாம் ஆர்யே ஜுஷ்டாம் ஆர்யா விருத்த பிரியாம் ரிணே ஜனனி துரிதானி ஹரசி ஜெகதாம் துவயானுசந்தான சிந்து பரிவாகா அப்படி சொல்லுவா. அது என்னவோ அடையனுக்கு நுற்றுவாக மாட்டேன்னு, நுற்றுவாகலன்னா சின்ன வயசுலயே அடையனுக்கு என்னன்னா வேற ஒரு ராகம் வச்சுப்பேன் அப்படின்னு. அதனால இது வச்சுட்டு இருக்கேன். அந்த அடுத்த ஸ்லோகமானது விமலமர் தோல் பணரசம் விகாஹிய நிர்விசதி வெங்கடேஷ கவிஹி. இந்த வெங்கடேஷ கவியானவர் தன்னை பத்தி சாதிக்கிறார். வெங்கடேஷ கவியானவர் இந்த விமலமான அப்பழுக்கற்ற அமிர்தோல்பனரசம் அமிர்தத்தை போன்று ரசத்தை உடைய அமிர்த அமிர்தம் அமிர்த உல்பன அதாவது என்னன்னா ஸ்டஃப் என்ன அமிர்தத்தினுடைய ஸ்டஃப் போல ஸ்டஃபை உடைய ரசமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை யாமனம் ஸ்தோத்திரம் விகாஹிய அதில் நன்கு தீர்த்தாமாடி அந்த ஏன்னா இப்ப அது நதியாக சாதிச்சார். நதினா என்ன பண்ணுவாங்க தீர்த்தாமாடணும். நதியில தீர்த்தாமாடி எதுபதி சரணார்கமிதம் ஸ்தோத்திரம் எதுபதிஹி எதுபதிஹின பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய சரணார்கம் அவருடைய சரணாரவிந்தத்தில் இருப்பதற்கு தகுந்ததான இந்த ஸ்தோத்திரத்தை இடம் யமுனா தீர்த்தம் இவ யமுனம் ஸ்தோத்திரம் விகாஹிய நிர்விசதி. ஒரு யமுனையிலேயே தீர்த்தாமான்னா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்துடன் இந்த யாமுனம் ஸ்தோத்திரம் யமுனா இதுவும் யாமுனம் அதுவும் யாமுனம். ஒரு யாமுனம் தீர்த்தம் யமுனையினுடைய தீர்த்தத்தில் அவதாகனம் பண்ணி அவகாஹிய விகாஹிய அவகாஹிய உள்ள நன்றா உடைந்து நீராடி அப்படின்னு சொல்ற மாதிரியாக விகாஹியன்ற சப்தத்தை தான் குடைந்துன்னு சாதிக்கிறாள் ஆண்டாள். என்ன விகாஹிய நன்கு முழுகி என்ன அவதாகன ஸ்நானம்ன்றா பாருங்க. ஒரு அவதாகன ஸ்நானமே இல்லாம போயிடுச்சு சுவாமி இந்த காலத்துல எங்கேயும் அப்படின்றா. என்ன அவதாகன ஸ்நானம்னா என்னன்னா நன்னா அமுங்கி தீர்த்த மாட்டேன். அப்பதான் வந்து நம்மளுக்கு தாபங்கள்லாம் சம்சார தாபங்கள்லாம் போற மாதிரியாக ஒரு நிலையானது நமக்கு ஏற்படும். மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அந்த தீர்த்தமானது அந்த யாமுனம் தீர்த்தம். அதே மாதிரி இந்த யாமுனம் தீர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரத்தில் அடியேன் மூழ்கி நிர்விசத்தி அனுபவிக்கிறார் அடியேன். வெங்கடேஷ கவியான அடியேன்னு சொல்லிக்காம அத அவரையே தன்னையே தேர்ட் பர்சனா நிரூபணம் பண்ற அது ஒரு அழகு. இது விஜயராகவன் சொல்றேன் அப்படின்னு அடியேன் சொல்லிக்காம இந்த விஜயராகவன் ஒண்ணு இருக்கே அது சொல்றது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரியா இந்த வெங்கடேஷ கவின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தானே சொல்றது. ஏன்னா தன்னை தேர்ட் பர்சன்ல சொல்லிக்கிச்ச தன்னை வந்து நிகிருஷ்டனாக ஒரு ஃபீலிங் தனக்கு ஏற்படணும். ஏன்னா தேர்ட் பர்சன்ன்றது நம்ம மூணாவது மனுஷால நம்ம அப்படி நினைக்கிறோம் போல சமயத்துல அது அது மாதிரி நினைக்க கூடாது. இந்த இடத்துல இருக்கிற அந்த நிகிருஷ்டத்தைய சொல்றதுக்காக அது சொல்றேன். ஆனா வஸ்துதா மூணாவது பர்சனை தேர்ட் பர்சன் நம்ம நிகிருஷ்டமா நினைக்கூடாது. ஆனா நம்மளே தேர்ட் பர்சனா சொல்லிக்கிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா நிகிருஷ்டத்துவம் வரும் அது. ஆனா தேர்ட் பர்சன் எல்லாம் நிகிருஷ்டம் நினைச்சுன்றாது இதெல்லாம் வந்து நிகிருஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. வெங்கடேஷ தன்னை தானே தேர்ட் பர்சன்ல சொல்லிக்கிச்சு அது அது தன்னுடைய நிகிருஷ்டத்தையே அது சொல்றது. ஏன்னா பெரியவா இடத்துல அப்படிதான் விவகாரம் பண்ணணும். அதுக்காக வெங்கடேஷ கவிஹி விகாஹிய நிர்விசதி. இது வெங்கடேஷ கவி இருக்காரே அவர் அதுல அவதாகன ஸ்நானம் பண்ணி யாமுனம் ஸ்தோத்திரம் யாமுனம் தீர்த்தம் இவை இது ஏன்னா இதுல என்ன பண்ணாரு எதுபதி சரணார்கமிதம் அத எதுபதியினுடைய சரணாரவிந்தத்துக்கு தகுந்தது. அது என்னன்னா எதுபத்தியினுடைய எதுபத்தியான ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரு அவருடைய சரண ஸ்பர்ஷம் பட்டு அதனால் அதுக்கு தகுந்ததாக யமுன தீர்த்தம் ஆயிருக்கு. யமுனையினுடைய தீர்த்தத்துல அவர் பொன்னடி சாத்தியிருக்கார். அந்த பொன்னடி சாத்தினது யார் பொன்னடி சாத்தினது எதுபத்தி பொன்னடி சாத்தினதுன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கோ எதுபத்தி சரணார்கமிதம். அப்படி இதே மாதிரி இந்த யமுனம் ஸ்தோத்திரம் இருக்கேன் இதுவும் இந்த எதுபத்தி சரணார்கமிதம் இதுவும் எதுபத்தியினுடைய சரணார்கம் தான். அவர் அவருடைய சரணாரவிந்தத்துல சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஸ்தோத்திரங்கள்னு ஒரு அர்த்தம். அது எதுபதியினுடைய சரணத்துக்கு ஏத்தது எதிரான யமுனையினுடைய தீர்த்தம் அப்படின்னு அந்த யமுனா தீர்த்தத்துக்கும் இந்த யமுன ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு ஒத்துமையை சொல்லி அதுல இந்த வெங்கடேஷ கவி தீர்த்தமாடுறார் தீர்த்தமாடி அனுபவிக்கிறார் அப்படின்றதா சாதிக்கிறார். இன்னொரு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் மேல போலாம். விமலமர் தோல்பனரசம் விகாஷ்ய நிர்விசதி வெங்கடேஷ கவிஹி யதுபதி சரணாரிஹமிதம் யமுனா தீர்த்தமிவ யமுனம் ஸ்தோத்ரம் சந்திருஷ்டம் சந்திருஷ்டம் பரார்த்த பிரதி சந்திருஷ்டம் தான் பரார்த்த பிரதிபாதனம் ததாபி தாதிருக் ரூபத்வம் பரசங்கல்பதஸ்திதம் யத்யப்யத்ர ந சந்திருஷ்டம் பரார்த்த பிரதிபாதனம் இதுல உயர்ந்த அர்த்தங்களை பரார்த்த பிரதிபாதனம் சிரேஷ்டமான அர்த்தத்தை பிரதிபாதனம் எத்யப்பி அத்திர ந சந்திருஷ்டம் இது ஏற்கனவே யாரும் இதுக்கு வியாக்கியானமானது பண்ணல. அதனால இதுல இருக்கிற உத்கிருஷ்டமான தாத்பரியங்கள் இதுவரையில் வெளிக்கொணரப்படவில்லை. ததாபி தாதிருக் ரூபத்வம் பரசங்கல்பதஸ்திதம் ஆனாலும் இதுக்கு பரார்த்த பிரதிபாதனம் என்கிற அந்த உத்கிருஷ்டமான அர்த்தங்களை பிரதிபாதனம் பண்ணுவது என்பது பரசங்கல்பதா பகவத் சங்கல்பத்தினால் ஏற்பட்டது. ஸ்தோத்ர ரத்னமிதம் ஞஸ்தம் ஆச்சாரிய ஸ்துதி சம்புட்டே நிதானமிவ நிஸ்தீமம் நிர்விசந்தி விபஸ்திதா. இந்த ஸ்தோத்ர ரத்னம் என்கிற கிரந்தத்தை ஆச்சாரிய ஸ்துதி சம்புட்டே ஆச்சாரியர்கள் பிரதிதினம் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் என்கிற ஒரு ஒரு சம்புட்டம் ஒரு சின்ன பெட்டி அதுக்குள்ள இத ஸ்தோத்திர ரத்னத்தையும் வச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லுவா, அதெல்லாம் புராண பிரதிபாதிதமாகவும் இதிகாச பிரதிபாதிதமாகவும் இருக்கும். அதோட இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை எல்லாரும் உள்ள வச்சுட்டா தன்னுடைய சம்புட்டத்துல எப்படா நிதானம் இவரி சீமம் நிர்விசந்தி விபஷ்டிதா. இப்ப என்னடா பண்றானா நிசீமம் நிதானம் நிசீமம் எல்லையற்ற நிதானம் எல்லாவற்றிற்கும் மூலகாரணம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக விபஷ்டிதா பண்டிதர்கள் நிர்விசந்தி அனுபவிக்கிறார்கள் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை. ஒரு காலத்தில் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய ஸ்தானத்தில் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் அவர்கள் அனுசந்தானத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இது கிடைச்ச உடனே இத ரொம்ப அழகா அற்புதமா அதே ஸ்தோத்திர சம்புட்டத்துல ஸ்தோத்திர காத்தால எந்த என்ன பண்ணுவான்னு அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றதுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு பெட்டி வச்சுப்பா, அது உள்ள புத்தகங்கள் ஓலைகள் வச்சிருப்பான். அந்த ஓலைகள் நடுவுல ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு இடம் கிடைச்சது. அத இதுதான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு காரணம், எல்லா நல்லத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்றதாக, இனிமே வரப்போற கல்யாணங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்றதாக இத விபஷ்டிதா நிர்விசந்தி பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவனா என்ன சொன்ன பாருங்க, இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை எப்படிதான் அனுபவிச்சிருக்காங்கன்னா நம்ம சம்பிரதாயம் பரவறதுக்கு இந்த ஸ்தோத்திர ரத்னம் ரொம்ப பெரிய காரணமாக இருக்க போகிறது என்பதாக இதை அனுசந்தித்து கொண்டே அவர்கள் தன்னுடைய பெட்டியில் தன்னுடைய ஸ்தோத்திர பாட பெட்டியில் இதையும் வைத்துக் கொண்டார். மங்களாச்சரணத்வேன க்யாதா குரு நமஸ்கிருதி ஸ்மிருதி ஆச்சாரானுசாரேண ஸ்தோத்ராரம்பே விதீயதே. மங்களாச்சரணம் பண்ணணும், மங்களாச்சார யுக்தானாம் நித்தியஞ்ச பிரயதாத்மனாம் வினிபாதோன வித்யதேன்றதாக என்னைக்கு மங்களாச்சரணம் பண்ணணும், என்னைக்கும் மங்கள ஸ்லோகங்களை சொல்லணும். ஆரம்பத்துல கிரந்த ஆரம்பத்துல மங்களாச்சரணம் பண்ணணும் அப்படின்றதாக குரு நமஸ்கிருதி, அது குருவந்தன பூர்வகமா இருக்கலாம், பெருமாளுடைய நமஸ்காரமா இருக்கலாம். இப்ப குருவந்தனாத்மகமான ஒரு நமஸ்காரத்தை இந்த கிரந்தத்தின் ஆரம்பத்தில் சொல்ல போறார். ஸ்மிருத்தியாச்சாரானுசரன் ஸ்மிருதியினுடைய ஆச்சாரம் அது என்ன பெரியவாளுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்றதாக, என்ன நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணிச்சு பெரியவாளை ஸ்மரிச்சுக்கணும். அது நம்ம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு எழுதாத ஒரு காரியம் பண்றது இல்லை. அந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாக்கு முன்னெல்லாம் அந்த காலத்துலாம் என்ன எழுதுவான், ஸ்ரீமன் நாதமுனைய நமகான்னு எழுதுவா. அப்புறம் யாமுனாச்சாரியர் வந்து ஸ்ரீமதே யாமுனாய நமகா யாமுனாய நமோ நமகா அப்படி எழுதுவா. இப்ப நம்ம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா எழுதுறோம். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் திருநாமங்களையும் எழுதுறோம். அதுதான் ஸ்மிருத்தியாச்சார பிராப்தமான விஷயம், பெரியவாளுடைய திருநாமம் மறிக்கிறது என்று. அது ஸ்தோத்திர ஆரம்பத்துல அவர் சாதிக்கிறார். எங்க சாதிக்கிறார் அப்படின்னா அங்க பின்னாடி பாக்கலாம். நமஸ்காரோத்ர விஜ்ஞேயா எங்க நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்டன்னு முதல் ஸ்லோகம். அந்த நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு அவருடைய யாமுனாச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரியருக்கு நமஸ்காரத்தை பண்ணுகிறார். அதுதானே பரம்பரா பிராப்தம் குரு நமஸ்கார. அதுதான் மங்களாச்சரணத்துவேன கியாதா குரு நமஸ்கிருதி, குருடைய நமஸ்காரத்தை ஸ்மிருத்தியாச்சார பிராப்தமானது. ஸ்மிருதி என்ன, சிஷ்டாச்சாரம் என்ன, என்ன சிஷ்டாச்சாரத்துல மங்களாச்சரணம் பண்ணணும், குருவந்தனம் பண்ணணும், தேவதா வந்தனம் பண்ணணும், குருவந்தனம் பண்ணணும் சொல்லியிருக்கு இல்லையா. அத வந்து இங்க ஸ்டாண்ட்ஸ் பை அர்த்தம், அதை ஃபாலோ பண்றாரு. ஸ்மிருத்தியாச்சாரானுசாரேன ஸ்தோத்ராரம்பே விதீயதே. நமஸ்காரோத்ர விஜ்ஞேயா பிரணிபாத புரஸ்ஸரஹா இந்த இடத்துல நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா வெறும் கைகூப்பல் கிடையாதுன்னு. இப்பன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு அந்த சமயத்துல. நமஸ்காரம் ஒரு கைகூப்பல், அஞ்சலி. இந்த அஞ்சலி எங்க சேவி சமர்ப்பிக்கிறோம், சாஷ்டாங்கமா கண்டவத்தை எங்க பண்றோம்ன்றதுல வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா நம் தன்னுடைய ஆச்சாரியரை இருந்தா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனாக்க அபமானம், மகா அபமானம். தண்டவத் பிரணாமம் பண்ணணும், பிரணிபாத பிரசரஹா, பிரணிபாத கீழே வேணும் தொப்புனு தண்டவத் பிரணம்ய. இந்த தண்டவத் பிரணம்யன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. தண்டவத் பிரணமே தண்டத்துக்கு பிரணாமம் இல்ல, அது தண்டம் மாதிரி பிரணாமம் பண்ணும். தண்டத்தை அப்படி நிக்க வச்சா விழுமே, தொப்புன்னு விழுமே. அந்த மாதிரி இந்த சரீரம்ன்ற எஷ்டி இருக்கே அங்க எஷ்டிஹின்வா, சரீரத்தையே தண்டமாக தான் சொல்றது. சரீரம் தண்டம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அதை தண்டம் மாதிரி உபயோகப்படுத்தணும்ன்றது வேற விஷயம். பிரணிபாத பிரசரஹா நிபாதஹா, நிபாதஹான விளையாடு. பிரணிபாதஹா பிரணிபாத பிரசன்னாகி மைத்திலி ஜனகாத்மஜா, அங்கெல்லாம் வருது பாருங்க. ராமாயணத்துல பிரணிபாத சப்தத்தை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. பிரணிபாத சாஷ்டாங்கமா வேணும் அப்படி பெரியவாளுடைய. ஆச்சாரியா அந்யதோஜ்ஞேயா யா கேவல நமஸ்கிரியா, இந்த இடத்துல நமஸ்காரத்தை எப்படி புரியும், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹான்றும் சரி, நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசியன்றும் நமஹான்ற சப்தமானது இருக்கு. இன்னும் எங்கெல்லாம் நமஹான்ற சப்தம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நமஹான்ட்டு நமஸ்காரம்னு கூடாது. அது இந்த ஆபீஸ்ல போயிட்டு எல்லாரையும் நமஸ்காரம் அப்படின்னு வா, நம்ம கை கூப்பணும்னு அவன் எதிர இருக்கவாள்லாம் எதிர்பார்ப்பான். சரி அந்த இடத்துல என்ன பண்ணுவா, இப்போ ஒருத்த ஒரு ஒரு கையால நமஸ்காரம் பண்ணக்க அது அவளுக்கெல்லாம் பண்ணிவிடுறது தோஷம் இல்லை, அவளுக்கெல்லாம் ரெண்டு கை கூப்பி நமஸ்காரம் பண்றது இல்லை. அப்பெல்லாம் சில பேர் ஆச்சாரங்கள்லாம் வச்சுருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவளை ஒத்த கையால நமஸ்காரம் பண்ணிட்டு போறது, நமஸ்காரம்னா நமஸ்காரம்னு வாயால சொல்லிட்டு போயிடுறது, அப்படிலாம் அங்க பண்ணலாம். ஆனா ஆச்சாரியாளா இருந்தா அவளுக்கு பிரணிபாதம் தான் பண்ணணும். அதனால நமஸ்காரா அத்த விஜ்ஞேயா பிரணிபாத புரஸ்தரான்னு சிக்ஷிக்கிற. ஏன்னா நவஹான்னு தானே இருக்கீங்க இந்த லோகத்துல, இப்ப நமஸ்காரம்ன்றது கை கூப்பல்னு ஆயிடுத்தே, ஆனா உண்மையிலேயே இங்க அது அர்த்தம் இல்லையே அப்படின்னுட்டு பிரணிபாதா அப்படின்னா சாஷ்டாங்க பிரணாமஹான்னு வியாக்கியானத்துல எழுதுற. நமஸ்காரோத்திர விஜ்ஞேயா பிரணிபாத புரஸ்தரஹா ஆச்சாரியாதன்யதாஜ்ஞேயா, வெறும் நமஸ்கிரியே இருக்கே கைகூப்பல் இருக்கே, அது ஆச்சாரிய தர தவிர மத்தவாளுக்கு கைகூப்பணும். கோவில்ல போறோம், கோவில்ல போனா எல்லாருக்குமே கைகூப்பல் தான், ஆச்சாரியரா இருந்தாலும் கைகூப்பிடுவேன் சேவிக்காதேன்னு. அதே வெளியில வரும், வெளியில ஆச்சாரியரா இருந்தா தண்டவத் பிரணாமம் பண்ணணும், மத்த ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்தா கை கூப்பிட்டு போலாம். கேவல நமஸ்கிரியா ஆச்சாரியா அந்யதா ஜேயா. ஆனா இது இதை வச்சிருந்து நீங்க எல்லாரையும் யாரையும் ஒருத்தர சேவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவரையும் ஆச்சாரியர் இல்லையே நாளில இருந்து நான் அவரை சேவிக்கிறேன்னு முடிவு பண்ணிடாதீங்க, அடியன் அபச்சாரத்துக்கு பாத்திரம் ஆயிடும். இருக்கிற விஷயம் சொல்றேன், ஆச்சாரியாதன்யதா. நம்ம சம்பிரதாயத்துல எல்லாருமே ஆச்சாரியால் தான், பிறந்த குழந்தையில இருந்து தொட்டுல இருந்தாலும் அதுக்கு ஆச்சாரியன் சீர்பாடி அப்படின்னு அந்த சீர்பாடல்ல எல்லாரையும் ஆச்சாரியாலதான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம சம்பிரதாயத்துல எல்லாருமே ஆச்சாரியால் தான், எல்லாருமே வந்து சிஷ்யால் நம்மளா நம்மள ஏத்துட்டு இருக்கோம். அதனால சிஷ்யத்துவம் வஸ்துதா ஆச்சாரியத்துவம் எல்லாருக்கும் உண்டு. அதனாலதான் யார் வேணாலும் யோக்கியத்தை இருக்கிறவா யார் வேணாலும் அடுத்தது ஆச்சாரியாளாக ஆறா, அதுல இவ ஆணும் இவ ஆகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆனா நம்ம யோக்கியத்தையே நம்ம கொண்டு வந்திருந்திருக்கோம், நம்ம நம்ம யோக்கியாளா ஆயிருந்தோம்னா நம்மள நிச்சயமா ஆச்சாரியாளா வரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆச்சாரியா தன்யதோக்ஞேயா யா கேவல நமஸ்கிரியா பிரணாம மிக விஜ்ஞேயம் மைத்ரேயாச்சரணம் சதாம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபி வாத்தியச்ச. எதிரா பிரமாணம் அப்படிதான், அப்படி வந்து நமஸ்காரம்னா பிரணாமம்னு அர்த்தம் சொல்றேன், யார் எங்க யார் பண்ண சொன்னீங்க அப்படின்னு. பிரமாண மிக விஜ்ஞேய மைத்ரேயாச்சரணம், மைத்ரேயர் இருக்காரே அவருடைய ஆச்சரணத்தை தான் நம்ம இங்க பிரமாணமா எடுத்துக்கணும். ஏன்னா அங்க மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபி வாத்தியச்சன்னு இருக்கு, பிரணிபாதம் பண்ணி அபிவாதனம் பண்ணி மைத்ரேயர் கேட்டார் அப்படின்னு இருக்கிறதுனால மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபிவாத்தியச்சன்றதுதான் இதுல பிரமாணம். அங்க பிரணிபாதம் சொல்லியிருக்கா இருந்தோ அதனால நமஹானக பிரணிபாதம் அர்த்தம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சாதிக்கிற பாருங்க. பிரணிபாதச்ச சாஷ்டாங்க பிரணாமஹா பிரணாம லட்ச, இனிமே வாக்கியங்கள் ஆரம்பிக்கிறது, அது பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. அதனால இப்போ இந்த பிரணாமம்ன்றது பிரணிபாதம்ன்ற அர்த்தத்தோட இதை நிறுத்திக்கலாம். ஏன்னா அதுல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர் வந்து நித்தியானுஷ்டான நித்திய கிரந்தத்துல, அத இங்க நித்தியானுஷ்டான லட்சண சங்கிரகே, நித்தியானுஷ்டானம் எப்படி பண்ணணும்ன்ற அந்த சங்கிரகம் பண்ணச்ச இந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பத்தி எப்படி சாதிச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்றார். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம், பாஷை இப்ப நம்ம பாஷையை வாசிக்க போறோம்னாலும் எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் நான் முக்கியமா சொல்லிட்டு வந்துடுறேன். மீதி இல்லாம வாசிச்சுடலாம். ஒருத்தர் பிரதிபாதஸ்ட சாஷ்டாங்க பிரணாமகா பிரணாம லட்சணம் பாஷ்யக்காரைகி நித்யானுஷ்டான லட்சண கிரந்தே பிரதர்சிதம். அந்த பிரணாமத்தினுடைய லட்சணம் என்ன, எப்படி பிரணாமம் பண்ணணும், சாஷ்டாங்க பிரணாமம்ன்றத பாஷ்யக்கார நித்யானுஷ்டான லட்சண சங்கிரகம்ன்ற இடத்துல சாதிச்சிருக்கார். மனோபுத்திய அபிமானேன சஹன்யஸ்ய தராதலே ஊர்மவ சதுரப்பாதான் சிரஸ்தத்ர இவ பஞ்சமம். மனசு புத்தி மனோபுத்திய அபிமானம் இந்த மூணு விஷயம் அங்க சொல்லிட்டு அந்த நாலு ரெண்டு கை ரெண்டு ரெண்டு கால் இத வந்து ரொம்ப குறுக்கிண்டு எப்படி ஆனது கூர்மம் கூர்மமானது எப்படி நாலு பாதத்தையும் சேர்த்து உள்ள அடக்கிக்கிறதோ அந்த மாதிரியாக நம்மளும் கூர்மவத்து நாலு பாதங்களை ரெண்டு கை ரெண்டு கால்களையும் அடக்கி கொண்டு அங்கேயே சிரசையும் தத்ரைவ அதே இடத்துல சிரசையும் வச்சு பிரணாமம் பண்றது அந்த அஞ்சாவதான சிரஸ். சோ 5+3 மனோபுத்தி அபிமானம். மனசுனா என்ன உங்களுக்கு தெரியும், புத்தினா அந்த நினைக்கிற விஷயமும் அவர் விஷயமா தான் இருக்கணும். மனசு புத்தி அபிமானம் இருக்கணும், நான் யார சேவிக்கிறேன், என்னுடைய ஆச்சாரியர் இருக்கணும், அப்ப அவரை நான் சேவிக்கிறேன்னு இருக்கணும், அந்த மனோபாவம் வேணும். கூர்மவ சத்துரப்பாதான் அது நாலு ரெண்டு கால் ரெண்டு கைகளையும் அந்த கூர்மம் இப்படி நாலு பாதத்தையும் அடக்கிக்குமோ அந்த வாய் அடக்கிட்டு தலையும் அங்கேயே வச்சு பிரணாமம் பண்றது அப்படின்றதாக ஒரு கிரமம் அனுசந்தானம் பண்ணிருக்காருங்க. நித்யானுஷ்டான அதிகாரினகா பரமேகாந்தினகா பகவத் கைங்கரிய ரதித்வாத்து பிரபன்னாதிகாரினகா ஏவ உபாசகானாம் உபாய பக்தௌ அபி ஏதது அனுஷ்டானம் உபயுஜ்யதே இதி விபாகம். அதாவது என்ன, நித்யானுஷ்டான அதிகாரிகளான பரமேகாந்திகள் இருக்காளே அவ பகவத் கைங்கரியம் பண்றச்ச கைங்கரிய ரதித்வாது பகவத் கைங்கரியத்துல ரொம்ப ஈடுபாடோட இருப்பதுனால பிரபன்னாதிகாரினையே பிரபத்தியில அதிகாரிகளான அவர்கள் உபாசகானாம் உபாய பக்தௌ உபாசகாலான புருஷர்கள் உபாய பக்தி பல உபாய பக்தின்னா அது வந்து சாத்திய பக்தி இல்ல உபாய பக்தி அதுக்கு சாதன பூத்தமான உபாயமாக இருக்கக்கூடிய பக்தியில ஏதது அனுஷ்டானம் உபயோகிச்சதே அவர்களுடைய அனுஷ்டானத்துல இந்த சாஷ்டாங்க பிரணாமமானது இப்படி பண்ணப்படுகிறது அப்படின்றதாக ஒரு விஷயத்தையும் சாதிக்கிற. அதாவது எப்படி இது பிராக்டிக்கல்ல இருக்கா சுவாமி, இந்த மாதிரி ஒரு கூர்மவத் சத்துரப்பாதான் அப்படின்ற பிரணாமம் தண்டவத் பிரணாமம்ன்றது வேற சாஷ்டாங்க பிரணாமம்ன்றது இது தண்டவத் பிரணாமம்ன்றது விழுந்து நம்ம தான் இப்ப சேவிக்கிறோமே அது தண்டவத் பிரணாமம். இந்த சாஷ்டாங்க பிரணாமம்ன்றது இப்படிப்பட்டது என்பது இது நித்தியானுஷ்டானம் பண்றவா இந்த கிரமத்துல இந்த கிரமத்தையும் அனுஷ்டிக்கிறார் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்க விபாகம். எதுக்கு சாஷ்டாங்க பிரணாமத்துக்கும் இந்த இப்ப பாஷ்யக்காரர் சொன்ன பிரணாமத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். பிரணாம லட்சணம் எதுனா பாஷ்யக்காரர் இப்படி சாதிச்சிருக்கார், சாஷ்டாங்க பிரணாமம் எப்படின்னாக்க இதுதான் சாஷ்டாங்க பிரணாமம். தண்டவத் பிரணாமம் எதுனாக்க தண்டவத் பிரணமே புவின்றது நம்ம பிரதிதினம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பிரணாமங்கள் யாரா உபயோகம் பண்றான்னா அவள் உபாய அனுஷ்டான சமயத்துல உபாய பக்தியில இத பிரயோகம் பண்றா பகவத் கைங்கரிய பிரவணாளா இருக்கிறவாள் அப்படின்னு ஒரு விஷயத்த சாதிக்கிறான். தத்ரேத மாகதம் ஸ்வஸ்ய சதாச்சாரியேக்ஷணாதிகம் எத் சம்பந்தாதமும் நாதமுனிம் பிரணமதி திரிபிகி திரிபிகி ஸ்லோகை. மூணு ஸ்லோகத்தினால நாதமுனிகளுக்கு பிரணாமம் தெரிவிக்கிறார். இதுக்கு மேல வரப்போற தத்ரேத மாகதம் ஸ்வஸ்ய சதாச்சாரியேக்ஷணாதி தனக்கு எந்த ஒரு இந்த ஞானமானது யார் மூலமாக வந்ததோ அந்த சதாச்சாரிய ஈக்ஷணம் அந்த சதாச்சாரியருடைய கட்டாட்சம் எல்லாம் பெற்றவரானபடினால எந்த ஒரு சம்பந்தத்தினால இவருக்கு கிடைச்சதோ அந்த நாதமுனியை பிரணமதி திரிபிகி மூணு ஸ்லோகங்களால அவரை பிரணாமம் பண்றார். இதுக்கு மேல வரப்போற மூணு ஸ்லோகங்கள்லாம் வந்து தன்னுடைய குருவான நாதமுனிகளை பத்தின்னு நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கியராசையன்னு ஆரம்பிக்கிற விஷயம் அது. கவிதாரண்யக சிம்மா ஞான குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.